பிரபந்தத்துல பாயேன துருவஷ்டாட்சரத்தின் பெருமையை பேசுறதுனால அந்த துருவஷ்டாட்சரத்தின் மகிமையை சொல்றதுனால இதுக்கு அறிவு தரும் பெரிய தருமையும் பேரு. அதுக்காக தான் இன்னொரு இடத்துலயும் சுவாமி தேசிய என்ன பண்ண, வையமெல்லாம் மறைவிளங்க வாழ்வையில் என்றும் அங்கே இருக்கும் அப்படிங்க. அந்த பாத்திரம் பொய்யமணி பூதத்தார் பெயராழ்வார்ன்றது அதிகாரத்துல பாத்திரம். மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் விசேஷம் ஒன்றும் இல்லை. பொய்யமணி பூதத்தார் பெயராழ்வார் தன் பொருளில் வரும் புதுகேசன் அப்படின்னு அந்த ஆழ்வார் திருநாமத்தை மட்டும் சொல்லிட்டு வச்சு திருவங்கை ஆழ்வார்க்கு மட்டும் ஒன்றரை வரைக்கும் விசேஷம். வையமெல்லாம் மறைவிளங்க வாழ்வையில் என்றும் அங்கே இருக்கும் அப்படின்னு ஒன்றரை வரைக்கான விசேஷங்கள். என்ன வையமெல்லாம் மறைவிளங்க அப்படின்னா அஷ்டாட்சரத்தினுடைய பெருமையை மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் பறக்க பேசினதுனால வையம் எல்லாம் மறைவிடங்க. வேதத்தினுடைய சாரமா சொல்றது மூலமந்திரம், அதுதான் அது மூலமந்திரம்னு பேரு. அந்த மூலமந்திரத்தை சொல்றதுனாலே இருக்கு அறிவு தரும் பெரிய திருமொழி அப்படின்னு முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் அறிவு தரும் பெரிய திருமொழின்னா அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையை மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் ரொம்ப வசதியா சொல்றதுனால இதுக்கு அறிவு தரும் பெரிய திருமொழி. ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரங்கள்லாம் ஒரு ஒரு காலங்கள்ல ஏற்பட்டிருக்கும், அந்தந்த காலங்கள் நம்ம அனுபவிக்கிறது கொடுத்து வைக்க. அதனால எல்லாரும் எல்லா காலத்திலும் அனுபவிக்கும்படியாக பெருமாள் வந்து பண்ற அவதாரம் அச்சாவதாரம். ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் மாதிரியே அச்சாவதாரம் அஜகர் சுவாவதான் சொல்லும். தன்னுடைய சுவாவங்கள்ல எந்த ஒரு குறைவும் இல்லாமல் பெருமாள் இந்த அச்சாவதாரத்தை எடுக்கிற இந்த அச்சாவதாரத்துடைய பெருமையை ஆயிரம் பாடல்கள் கிட்ட திருமையை மொத்தம் 1084 பாட்டு, அதுல கிட்டத்தட்ட 1000 பாதங்கள் முதல் 10 1000 பாதங்கள்னாலையும் அச்சாவதாரத்தினுடைய பெருமையை சொல்றதுனால இதுக்கு அறிவு தரும் பெரிய திருமொழி. இந்த அச்சாவதாரமே நமக்கு பிராபியமாயும் பிராபகமாயும் இருக்கும்னு சொல்றதுனால இதுக்கு அறிவு தரும் பெரிய திருமொழி அப்படின்ற. அறிவு தரும் பெரிய இந்த பெரிய திருமொழியில இந்த தசகம் 8வது தசகம். பொங்கல் இருந்து மகப்பிறந்த முதித்தன் இதுக்கு முதல்ல அவதாரிகை சொல்லணும். அவதாரிகை அப்படின்னா முதல் தசகத்துல திருவேஷ்டராட்சிர மந்திரத்தை உபதேசம் பெற்று அதான் பாடம் ஆரம்பிக்கிறார் வாலிவேன் வாடின்னு அந்த தர்க்கம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பெருமாள் அச்சாவதாரங்கள்ல ஏறியிருக்கிற ஸ்தலங்களுக்கு போனோம்னு ஆழ்வார் யாத்திரையா கிளம்பி வடக்குலேருந்து ஆரம்பிக்கிறார். ஜோஷி மட்டும் திருப்பிரீதினு சொல்றோம். திருப்பிரீதியிலேருந்து ஆரம்பிச்சு திவிதேசங்கள்லாம் முதல்ல திருப்பிரீதி, அப்புறம் பதிரிகாசம், அப்புறம் சாலக்கிராமம்னு அந்த கிராமத்தை வந்து இருக்கேன். அதெல்லாம் முதல்ல சேமித்த பெருமாள் திருப்பிரீதி. வாலிமாவல துருவனதுடல் கிட மதுசில வளர்த்து அந்த இளநாறு தன் தடம் பொழிலிடம் பெற இருந்தன இமயத்துள் ஆலி மாமுகிழந்தர அதுவரை அகடுற முகடேறி கிளிமாமையில் நடம் செய்யும் தடம் துணை விருதி சென்ற நெஞ்சே அமைதான. முதல் தசகத்துல திருப்பிரீதி பெருமாள் மகாசாசனம் பண்ண மகாசாசனம் பண்ணிட்டு தான் பாதகத்தை தானே வாட்சி பார்த்தேன். அரிமாவல துருவனதுடல் கிட வரிசில வளைவித்து இந்த பதல் ஆதித்யங்களும் அர்த்தகௌரவம் சப்தாலங்காரங்கள் எல்லாத்தையும் பார்த்து அவருக்கே பெருமையா இருந்தது. பெருமையா பார்த்துட்டு சுத்தி சுத்தி பார்த்தேன் இவ்வளவுன்னா பாத்திரம் சொல்றோம் அனுபவிச்சுட்டுதான் மக்கத்துல இருக்கிறவாடும் திருமணம் செய்யிக்கிறா அப்படின்னு நினைச்சு சுத்தி பார்த்தேன். சுத்தி பார்த்தா அங்கேனும் திறந்தேன் ஆப்தியா போதகாக இருந்தேன். நீங்க என்ன சொல்ற ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற அவாபாஷையில ஐயோ போட்டேன்னு நினைச்சேன். எப்பயுமே பெருமாள் சமூகமா செய்தா அதனுடைய ஆனந்தம். ஆழ்வாருக்கு என்ன தெரியும், இந்த சமூகத்தை நம்ம பேசுறதே புரியலையே, நம்ம எப்படி எல்லாரும் சேர்ந்து ஒன்னும் அனுபவிக்க போறோம்னு குறை வந்துட்டு. ஆனால் பரவாயில்ல பெருமாள் மங்களாசனத்தை விடக்கூடாதுன்னு வந்துட்டே இருந்தேன். இதுக்கு முன்தசகம் பொங்கல் இருந்த முன்தசகம் அங்கஞ்ஞானம் அஞ்சான்றது சிங்கவேல் குன்றம் அகோகுலத்தை சொல்ற பார்த்தேன். அகோகுலத்துக்கு வந்தா இன்னும் குறை அங்கேயாவது செய்கிறதுக்கு கூட 10 நிமிஷம் இருந்தா. இந்த அகோபுலத்துல பட்டாச்சாரத்தில் யாருமே இல்லை. இந்த தெய்வம் அல்லாத செல்ல ஒன்னா சிங்கவேலி குன்றமே இவனால அங்கேயாவது செய்கிறது கொஞ்சம் மனுஷா இருந்தா. இங்க செய்கிறது கூட மனுஷா இல்லையன்னு ரொம்ப குறைப்பட்டிருந்து தெய்வம் அல்லாத செல்ல ஒன்னா சிங்கவேலி குன்றமே பெருமாள் தவிர யாரும் அங்க போக முடியாது. அகோபுலம் பிரதான கேட்கறதுக்கு அந்த காலத்துல பெருமாள் தவிர யாருமே போக முடியாது அந்த அளவுக்கு சமசாத்தியமா இருந்தது. அதனால ரொம்ப குறைப்பட்டு அந்த பெருமாளையும் உல்லாசாஸ்திரம் பண்ணிட்டு திருவனந்தபுரத்துக்கு வந்தேன். பார்த்தா ஜெய ஜெயதேவன் கும்பல் அதுவும் தமிழ் பேசும் நிலம் அப்படின்னு தெளிவாச்சன் பண்ணல. அந்த கலியன் இங்க இந்த பிரதேசத்துக்கு வந்தோடனே அப்பாடா நம்ம ஊருக்கு வந்தாச்சு இனிமேட்டு நாம் எல்லாரோடும் சேர்ந்து கொண்டு பெருமாளை அனுபவிக்கலாம் அப்படின்னு அந்த சந்தோஷத்துல பாதகங்களை பாட ஆரம்பிக்கிற முதல் தசகம் பொங்கலர்ந்தம் அலற்புறந்த முதல் தசகம். அந்த ஆனந்தத்திலேயே 40 பாசமா பாடுறேன். தமிழ் பேசும் ஸ்தலம்ன்றதுதான தமிழ் பேசும் ஸ்தலத்துக்கு சிலதமாய் நிற்கிற இந்த திருவேங்கடத்தை பத்தி இதுக்கு முன்னாடி எல்லா பெருமாளுக்கும் 10 பாசனம் 20 பாசனம் தான், இதற்கு விசேஷமா 40 பாசனமா பாட ஆரம்பிக்கிறேன். ஆனந்தம் நம்ம எல்லாரோடும் சேர்ந்து ஈட்டம் கண்டிட கூடுமையில் அது காணும் கண் பயனாவதே அப்படின்னு கூட்டமா சேர்ந்த பெருமாள் அனுபவிக்கிறது தான் சந்தோஷம். அந்த கூட்டத்தோட சேர்ந்து அனுபவிக்கிறதுனால இந்த பெருமாளுக்கு 40 பாசனமா பாட ஆரம்பிச்சு பொங்கல் அந்த மலர் குறைந்த முதல் தேர்ந்தான ஆரம்பிக்க. இப்போ இதுல சாரதனமான பாசனம் முக்கியமான பாசனம் முன்னத்தை மட்டும் அனுபவிப்போம், அதுதான் இப்ப அவகாசம் இருக்கு. கடைசி பாசனத்துக்கு முன் பாசனம் 9வது பாசனம் பேசுமின் இது நாமமே கழுத்தும் சொல்லி நின்ற பின்னரும் பேசுவார் தமை வியவாங்கி பிறப்பருக்கும் பிரானிடம் வாசம் மாமலர் நாடுவார் பொழுது தொழுதரும் உலகக்கெல்லாம் வேதமாய் திகழும் மலை திருவேங்கடம் அடைந்தமே. பேசுமின் திருநாமமே கழுத்தும் பேசுமின் பேசுங்கோ அப்படின்னு இல்ல பேசும் மின் திருநாமம் இந்த பேசப்படும் இனிமையானதான திருவஷ்டாட்சம், திருவஷ்டாட்சத்தை எல்லாரும் சொல்லுவோம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இந்த இனிமையான திருவஷ்டாட்சம் பேசப்படுறது பேசும் மின் திருநாமம் எட்டெழுத்தும் சொல்லி நின்று பின்னரும் அது பேசின உடனே முதல் வாட்டி கிடையாது பேசுமின் திருநாமம் எட்டெழுத்தும் ஒரு வாட்டி திருநாசாட்சத்தை சொல்லணும். திருவஷ்டாட்சத்தை சொன்ன உடனே என்ன ஆகுது அந்த திருவேங்கடமடையான் மொத்தமா வந்து அவரோட நெஞ்சத்திலே உள்ள வந்துட்டான். பேரே உரைகின்றப்பினான் இன்று வந்து பேரே நின்று என் நெஞ்சு நிறைய புகழ்ந்தான் நம்மாழ்வார். அந்த மாதிரி தான் நெஞ்ச விட்டு போக மாட்டேன்னு பெருமாள் ஒரு ஆட்சி திருவசாஸ்திரம் அனுசந்தானம் பண்ணதுக்கே ஆழ்வாருடைய திருவாக்கில் வந்து ஆழ்வாருடைய திருநெஞ்சில வந்து அமர்ந்துட்டார். அதுக்கப்புறம் பேசுவார் தமிழ் உய்ய வாங்கி பிறப்பறக்கும் ஒரு வாட்டி வந்த உடனே பெருமாள் ஆழ்வாருடைய நெஞ்சத்தை வந்த உடனே என்ன ஆகுது ஆழ்வாருடைய நெஞ்சத்துல அதுக்கப்புறம் அந்த நெஞ்சிலேருந்து வேற வார்த்தையே வரல. திருப்பி திருப்பி திருவசாஸ்திரமே சொல்ற மாதிரி ஆகுது. ஒரு வாட்டி திருவசாக்கம் சொல்லி பெருமாள் வந்துட்டேன் வந்துட்டு அகலாம நின்றுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பெருமாளை நேரம் எப்படி அனுபவிக்கிறதுனா அந்த அனுபவ பரிவாகமா திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி திருவசாக்கத்தை அனுசந்தானம்ன்ற சொல்லியிருந்து பின்னரும் பேசுவார்த்தமே உய்ய வாங்கி இப்படியாக என்ன வாழ்வாக்கும் இல்லை நமக்கான அனுபவமும் அப்படிதான் இருக்கு, பத்தாளுக்கான அனுபவமும் அப்படிதான் இருக்கு. அந்த பத்தாளுடைய அனுபவத்துல சொல்லி நின்ற பின்னரும் பேசுவார்த்தமே உய்ய வாங்கி அவளும் திருப்பி திருப்பி திருவசாக்கத்தையே திருப்பி திருப்பி ஜபம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கு பிறப்பருக்கும் பிராணிகளும் தாபத்தெல்லாம் ஒழிக்கணும்னு முடிவு பண்ணி சம்சார தாபத்தெல்லாம் ஒழிச்சு கொடுத்த வாசமாமலர் நாறுவார் தொழில் சொல்தரும் உலகக்கெல்லாம் வாசமாமலர் நாறுவார் சாரி நிறைய விதமான நானா விதங்களான வாசனை புஷ்பங்கள் நிறைந்திருக்கிறதானே இந்த திருவேங்கடம். தொழில் சூழ்தரும் உலகக்கெல்லாம் தேசமாய் திகழும் மொத்த லோகத்துக்கும் எது கேபிட்டல் ஒரு ஊருன்னா அதுலயே ஒரு பிரதேசம்னா அதுலயே பிரதானமா இருக்கிறது அதனுடைய கேபிட்டல்னு சொல்றதான தலைநகரம் தான். தமிழ்நாட்டுக்கு தலைநகரம்னு சென்னைன்னு சொல்றோம், இந்தியாவுக்கு தலைநகரம் புதுடெல்லின்னு சொல்றோம். மொத்த பூமண்டலத்துக்கும் பூமண்டல பிரம்மாண்டம் மொத்தத்துக்கும் எது கேபிட்டல் தேசமாய் திகழும் மலை அப்படின்னு திருவேங்கடம் தான் தேசமாய் திகழ மொத்தம் வெங்கடாதிரி சமஸ்தானம் பிரம்மாண்டே நாசிக்கின்றான். புராண சபம் சொல்றான் வெங்கடம் மாதிரி ஒரு ஸ்தலமானது இந்த பூமண்டலத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுதான் அழுவரை சொல்றேன் தேசமா இது உலகத்துக்கெல்லாம் தேசமாய் திகழும் மலை மொத்த லோகத்துக்கும் பிரதானமா நீங்க சிலத தேசம் சிலதம் உலகத்தா என்ற அப்படின்னு நம்ம சிலதம்னா திலகம்னு அர்த்தம். இந்த பூமண்டலத்துக்கு திலகம் மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த திருவேங்கடம் திருமலை. இந்த திருமலையில் இருக்கிற பெருமாளை தேசமாய் திகழும் மலை திருவேங்கடம் அடைந்தமேனு இந்த திருவேங்கடத்துல இருக்கிற பெருமாளை போய் செய்யுங்கோ அப்படின்னு அந்த நெஞ்ச பார்த்து சொல்றேன் அடை நெஞ்சமேன்னு திருவேங்கடம் அடைந்தமேனா மலையே செய்ய வேண்டியது பிரபத்தியேதம் மலையே செய்யும் மலையே சரணம் அடைகிறேன் அப்படிங்கிற தேசியம் அந்த மாதிரி திருவங்கி ஆழ்வாரும் திருவேங்கடம் அடை நெஞ்சமே அப்படின்னு திருவேங்கடம் மலையே போய் சரணமாக பற்றி கொள்ள அடுத்த பாகம் பலசதியான பாகம் சண்டையில் திளைக்கும் சுனை திருவேங்கடத்துறை செல்வனை மந்தையர் தலைவன் கலிகன்றி உந்தமிழ் செங்கல் மாலைகள் சங்கையின்றி தரித்துரை தவல்லார்கள் சஞ்சமதாகவே மங்கமா கடல் கையும் காவலராகி மானுலகாழ்வரே. இந்த தகத்தினுடைய அர்த்தான சிந்தானம் பண்ணிட்டு மொத்த பூமண்டலத்தும் சக்கரவர்த்தியாக பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார்னு சொல்லி இந்த தகத்தை முடிச்சுட்டேன். அவகாசம் இல்லாதனால அதோட அறியணும் முடிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை அடி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தோழப்பாச்சார் தலத்தீர்த்த பிரதான ஆச்சாரியப்பட்டாள் அவருக்கும் ஆச்சாரியின் கூட்டமாக நன்னாரத சுவாமிக்கும் அனைவரை கிருத்தியை தெரிவித்துக் கொண்டு முடிச்சுக்கிறேன். கவிதாரத்திகர் மகாய கல்யாண குணங்காலினே சுமதரி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா.